శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సుదాహృది అస్మద్గురు పరంపరాయే నమః. నేటి శ్లోకత்துல உபாசனத்துக்கு கர்மாவானது அங்கமா இருக்கு, அதெல்லாம் வந்து போன பாதத்தை சொல்லிட்டோம். அதுல எது அங்கமோ அது என்னைக்கும் அங்கிக்கு அனுகுணமா தான் போகும், சேஷம் சேஷிக்கு அனுகுணமா தான் போகும். அதனால இந்த கால இந்த கர்மாக்கள் அது மாதிரி ஆசனம் நியமம் தேச நியமம் கால நியமம் இவைகள் அனைத்துமே எப்படி போகணும்னாக்க அங்கியா இருக்கிற உபாசனத்துக்கு அனுகுணமா தான் போகணும் அப்படின்லாம் சொல்லி அதை முடிச்சுட்டார். அதன் பிறகு இப்ப ஒரு கேள்வி கேட்டு பதில் சாதிக்கிறார் சுவாமி. இது வந்து ஆசனம் கால நியமம் தேச நியமம் இதெல்லாம் என்னது அப்படின்னாக்கா உபாசனத்துக்கு அங்கம், உபாசனம் பண்றதுக்கு இதெல்லாம் அங்கங்களாக இருக்கின்றன. அதுதானே இப்ப அங்கமா இருக்கணும்னாக்க அது என்ன ஆகும், மூணாவது அத்தியாயம் நாலாம் பாதத்துக்கு தான் அங்க பாதம் பேரு. அங்க சொல்ல வேண்டிய விஷயத்த அங்க சொல்லாம இங்க சொல்ல வேண்டிய பிரமேயம் என்ன? அங்கே மூணாவது அத்தியாயம் நாலாம் பாதம் தான் அங்க பாதம், அங்கேயே அதை சொல்லிருக்கலாமே. அங்க ஒண்ணுமே அதெல்லாம் சொல்ல அவங்க எத்தனையோ சொல்லியிருக்கோம். அங்க சொல்ல விடத விட்டுட்டு அங்க சொல்லாம இந்த பாதத்துல சொல்ல வேண்டிய அவசியகதை என்ன? இது அசங்கதமா இருக்குது, இத மாதிரி சொல்லக்கூடாது. பொதுவா எந்த விசாரம் எங்க பண்ணணுமோ அங்கதான சொல்லணும், அதை விட்டுட்டு இங்க சொல்ல வேண்டிய பிரமேயமே இல்லையே. உபாசனம் எப்போதும் ஆவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அது நல்லது நியாயம். ஏன்னாக்கா பகவான வந்து எப்பொழுதும் தியானம் செண்டே இருக்கணும் அப்படின்னுட்டு முதல் அதிகரணத்தை சொன்னார். இரண்டாவது அதிகரணத்துல அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்ம சரீரமா இருக்கேன், எனக்கு பிரம்மம் ஆத்மாவா இருக்கு அப்படின்னு உபாசனம் பண்றோம். இதெல்லாம் இந்த உபாசனத்தினுடைய சுரூபத்தை சொல்றது சந்தோஷம். ஆனா உட்கார்ந்து பண்றதா நின்று பண்றதா இது மாதிரி எல்லாம் இவைகள்லாம் அங்கம் தானே, அங்கத்தை போய் இங்க சொல்றாரு. இது ஏன் இங்க சொல்லணும், முதலே சொல்லி வச்சுமோ இங்க ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கிறார். கேள்வி கேட்டு அது இங்க சொல்லவே இல்லை. இங்க வந்து அங்கமா சொன்னான் யார் சொன்னான், அங்கமா சொன்னதா யாருமே சொல்லல. அதற்கு வேற மாதிரி சமாதானம் சாதிக்கிறார் சுவாமி, வேற மாதிரி சமாதானம். அதாவது அங்கத்துவத்தை இங்க நிரூபிக்கல, ஆசன நியமத்தை சொல்றது, ஆசன நியமம் தேச நியமம் கால நியமம் இந்த மாதிரி நியமங்கள்லாம் சொல்றதெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னா உபாசனமானது எப்பொழுதும் ஒருமுகமான மனசோட பண்ணணும் அதை சொல்றதுதான் இங்க வந்தது. மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி ஆசனம் வந்து ஆசனம் எப்படி இருக்கணும்னு அங்கத்தை சொல்றதுக்கு வரவே இல்லை இங்க. அதனால இந்த இடத்துல ஒருமுகப்படுத்தல், மனச ஒருமுகப்படுத்தணும், சித்தை காக்கிரியம் அதுக்கோசரம் தான் இது சொன்னது. அந்த சித்தை காக்கிரியம் இருந்தாத்தான் உபாசனத்தையே அனுட்டிக்க முடியும். அந்த உபாசனத்தை எப்பொழுதும் அனுட்டிக்கணும். அது பின்னாடி சொல்ல போற வந்து ஆப்ரயான திராபி திருஷ்டம் அப்படின்னு அடுத்த அதிகரணம் வருது. அதாவது நமக்கு மகா பிரயாணம் மகா பிரஸ்தானம் சொல்றது, அதாவது அண்ணா 90 வயசு 95 வயசு இந்த லீலா விபூதியில திருமண சேர்த்து குழந்தைகள் எல்லாரோடையும் ஆனந்தமா காலத்தை கழிச்சுட்டும் கடைசியில சேஷாயுஷ்யபி சேடிதம் பதிப்பியா தீக்ஷாம் உதீக்ஷாமகே சேஷாயுஷ்யபி மீதி ஆயுசுல கூட எம்பெருமான் எப்படி திவ்ய தம்பதிகள் இருக்காளே சேடி தம்பதி அவ நம்மளை எப்ப திருவள்ள பத்திப்பா அப்படின்னுட்டு அவளுடைய தீட்சை அவ சங்கல்பம் திருவான சங்கல்பம் எப்ப நம்மளை அசின் போவேன் அப்படின்னு காத்து வந்து நம்ம கிளம்புறோம் பாருங்க. அந்த கால பரியந்தம் எப்பொழுதும் எம்பெருமானையும் நினைக்கணும். இது உபாசனத்துக்கு சரணாகதனுக்கோ பலமா நினைக்கணும் அவங்க. பெருமாள் தியானம் பண்றதுன்றது பலதசா, பிரபத்தி உத்தர தசைக்கு பேரு. பலதசைன்னு ஸ்ரீமத் ரசத்ரேசாரத்தில் நிரூபிச்சிருக்கார் சுவாமி. ஆகையினால அந்த மாதிரி பண்ணணும், அதுக்கோசரம் இது அப்படின்றத ஸ்தாபிக்கணுமா. ஏன்னா இந்த ஒருமுகப்படுத்துதல் இருந்தாதான் எப்பொழுதும் உபாசனத்தை நொட்டிக்க முடியும், இல்லாத போனா உபாசனம் போயிடும். அதுக்கோசரம் இது அப்படின்னு அர்த்தம். அதுக்குதான் இந்த ஸ்லோகமே வருதுங்கிறார். அதுல கேக்குற வித்யைக்கு அங்கமா பூர்வபக்ஷ ஆக்ஷேபிக்கிறோம். ஆசனம்ன்றது வித்யைக்கு அங்கம் தானே, ஆசன நியமம் கால நியமம் அங்கம் தானே, அந்த அங்கத்தை எங்க சொல்லணும் அப்படின்னாக்க மூணாவது அத்தியாயம் நாலாவது பாதத்தில் தானும் சொல்லணும். அதை விட்டுட்டு இங்க சொல்ல வேண்டிய பிரமேயம் என்ன அப்படின்னு அவன் கேள்வி கேட்டான். அதற்கு சில பேர் சமாதானம் சொன்னா, அப்படி இல்ல அந்த பாதத்துல நாலாவது மூணாவது அத்தியாயத்துல நாலாம் பாதத்துல அங்க வந்து அதிருஷ்டமான அங்கங்கள்லாம் அங்க சொன்ன. அதிருஷ்டமான அங்கம்னா என்ன அர்த்தம்? அத தியான விஷயம், அங்கத்துவம், கர்மாவுக்கு அங்கமா இருக்க அங்கத்துவம் சொல்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அதிருஷ்டமான விஷயமா இருக்கும். அதெல்லாம் அங்க சொன்ன, ஸ்ரோதவியம், மந்திரவியம், சிரவணம், மனநம், இத மாதிரிலாம் அதிருஷ்டமான விஷயங்கள் அது சொன்ன. இங்க வந்து உட்கார்ந்துக்கிறது எப்படி உட்காரணும் அப்படின்னுட்டு நல்லா மரத்தாலான திட்டமான அளவோட கூடின ஆசனம், அதன் பெயர்ல சேலாஜின குஷோத்தரம் அப்படின்லாம் சொல்லி வஸ்திரத்தை போட்டுண்டு, அதன் பிறகு அஜினத்தை போட்டு, அதன் பிறகு தர்பத்தை போட்டு, இப்படி இல்ல இதெல்லாம் சொல்றது. இது நேர பாக்குற அங்கம், நேர நாம பாக்குறது திருஷ்டார்த்தம், திருஷ்டமான அம்சம், அததான் இங்க சொல்றது அப்படின்னு சொன்னா அது மாதிரி சொல்றத நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த பாதத்திலேயே சமதமா அத்திபேத அப்படின்னு இருக்கு, சாந்தோ தாந்தகான்லாம் இருக்கு. அதாவது அந்தரிந்திரியம் பகிரிந்திரியம் எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. இந்திரிய நிகிரகம் பண்ணணும், புலனடக்கம். இந்த புலனடக்கம்ன்றது அது திருஷ்டம் தானே. நான் வந்து கண்ணு பார்த்துட்டே இருக்கேன், என் கண்ணை நான் வந்து டக்குன்னு என் கண்ணை மாத்தணும்னா மாத்தணும். நான் அல்பமான விஷயங்கள் என் கண்ணு போச்சுன்னா உடனே நான் மனதனால சங்கல்பிச்சுட்டு கண்ணை அங்கேயிருந்து எடுத்துடணும், வேற எங்கேயாவது பாக்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் நம்மளுடைய இந்திரியங்களை நிகிரகம் பண்றது நமக்கே தெரியறதே, நமக்கே தெரியறது. இப்ப நாம எல்லாம் ட்ரெயின்ல போறோம், பஸ்ல போறோம், பக்கத்துல இருக்கிறவன் எத்தத்தையோ சாப்பிட்டு இருக்கான், நாம காலத்தால கிளம்பினோம்னா சாயங்காலம் ஆத்துக்கு போய் தான் சாப்பிடுறோம். அந்த மாதிரி சமயத்தில் அவன் சாப்பிடுச்சு நமக்கு பசி எடுத்தாலும் அவன் ஆகாரத்தை பார்த்து ஐயோ இந்த மாதிரி ஆகாரம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நாக்கில் தண்ணியில் வரக்கூடாது. அது இந்திரிய நிக்கிறா நாம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன் என்ன வழியில இங்கிருந்து சாப்பிடறது ஒரு வியவஸ்தை வச்சுட்டு இருக்கும். இப்ப இந்திரிய நிக்கிறோன்றது அது நேரம் பாக்குறவன் சமதமாதிகள். அதனால அந்த சமதமாதிகள் எல்லாம் இருக்கே சாந்தோ தாந்தகன்றது, அந்தரிந்திரிய நிகிரகம் பகிரிந்திரிய நிகிரகம்ன்றது, அதை பத்தி திருஷ்டார்த்தம் தான். அது அந்த திருஷ்டாம்சமானது நேர பாக்குறது, அது நேரம் அனுபவிக்கிறது. அது போன பாதத்துல சொல்றாளே திருஷ்டம் இருக்கு அதிருஷ்டம் இருக்கு அங்க, அது இல்லைன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? அதனால ரெண்டுமே அங்க இருக்கிறது. அதனால அங்க சொன்னது திருஷ்டாம்சமும் இருக்கு அதிருஷ்டாம்சமும் இருக்கலாம், எல்லாம் இருக்கிறதுல. அதனால அங்கேயே இதை சொல்லிட்டு போட்டுமே, ஆசனம் திருஷ்டாம்சம் தானே, அதனால அதை அங்கேயே சொல்லிடலாமே, இங்க வந்து சொல்லவே வேண்டாமே, ஏன்னா அங்கேயே அதெல்லாம் சொல்றேரு. அதனால நீங்க வந்து உபாதி கல்பிக்க முடியாது. அதாவது இங்க திருஷ்டாம்சம், இங்க அதிருஷ்டாம், அங்க அதிருஷ்டாம்சம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுமே அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த மாதிரி எப்படி சொல்ல முடியும், எதுக்கு இத மாதிரி சொல்றீங்க அப்படின்னுட்டு கேட்டாக்க அதுக்கு சமாதானம் சாதிக்கிற வாஸ்தம் நீ கேக்குறது இதெல்லாம் சத்தியம் அப்படின்னு சொல்லிடுவோம். அர்த்தாங்கீகாரம் பாதி ஒத்துக்கிறோம் பாதி ஒத்துக்கல. இங்க என்ன தெரியுமா, தியானம் பண்ணணும். தியானம்னா எப்படி சொல்றோம் நாங்க, அதாவது தைலதாராவது அவிச்சின்ன சந்தான ரூபானது. என்னைய கையால எப்படி இது பண்ணணும், ஒழுகும் அது. என்ன தேனு அதெல்லாம் ஒழுகணும், சொட்டாது. அதே ஜலம் அப்படி இது பண்ணா சொட்டிடும். அதனால தைலதாராவது அவிச்சின்ன சந்தாதி சந்ததி ரூபம் சந்தான ரூபம் தான் லட்சணம் சொல்றா தியானத்துக்கு. இடைவெளியே இல்லாம எப்பொழுதும் பகவத் சிந்தனை இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்க. அதுவும் தாராவகனமா இருக்கணும். தாராவாகிக புத்தி, தாராவாகிக புத்தின்னு சொல்ற. தாராவாகிக புத்தி அப்படின்னா என்னது அப்படின்னாக்கா, தாரை என்ன தொடர்ச்சின்னு அர்த்தம். ஜலதாரை அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க, ஜலதாரை அது வேண்டாம், ஜலதாரை அம்மா பாட்டிட்டு ஜலதாரை ஜலதாரைன்னு சொல்றோம். ஜலதாரைன்னா என்ன அர்த்தம், நம்ம ஜலம் கொட்டினாக்க அந்த ஜலமானது தாரையா கொட்டுறது. பாத்திரம் தேய்க்கிறோம் அந்த ஜலதாரை இருக்கும், அந்த ஜலமானது நம்ம அலம்பர ஜலம்னா வெளில போயிடும், அப்படியே தாரையா கொட்டி போயிடும். இது ஜலதாரா அப்படின்னு சொல்லணும் ஆத்திர. அந்த மாதிரி இந்த ஞானம் இருக்க, தியானம் ஆகிற ஞானம், அந்த தியானம் ஆகிற ஞானம் தாரையா வரணும். அப்படியே நாராயண நாராயண நாராயண நாராயணன்ட்டு அந்த சிந்தனை இருக்கு பாருங்கோ, பகவானுடைய நாம சிந்தனையோ பகவானுடைய திரு கல்யாண குணங்களுடைய சிந்தனையோ எல்லாமே அந்த மாதிரி இருக்கணும். தாராவகனம் தாராவாகிக புத்தின்னு சொல்ற சாஸ்திரக்காரா அவா சொல்றது எப்படின்னாக்கா, ஒரு கடத்தை ஒருத்தன் பாக்குறான், ஒரு கடத்தை பாக்குற சமயத்துல அயம் கடகா அயம் கடகா அயம் கடகா அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி தன்னுடைய கிருஹிணிய பர்த்தா பாக்கணும், இயம் மமகாமினி என்னுடைய ஆசையான வழிவள் அப்படின்னுட்டு அவளை பார்க்கத்தேன்னா அவனுக்கு நவன்னவும் எவ்வளவு தெரியும். அந்த மாதிரி தன்னுடைய குழந்தை ஒண்ணு பிறந்துருது அவனுக்கு. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை விளையாடுறது, அது பேசறது விளையாடுறது, அதனுடைய செயல்கள், அது தூங்கறது தும்மல் போடுறது, அது கொட்ட எல்லாமே நாம ரசிச்சு ரசிச்சு இது பண்ணிட்டு இருப்போம். நாம ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரே குழந்தை தான், அது ஒரே பேச்சு தான் பேசுறது. எத்தனை வாட்டி அந்த காரியத்தை பண்ணாலும் நமக்கு மனசுல ஆனந்தம் உண்டாகிறது. தாராவகனம் தாராவாகிக்கு ஞானம் இது. இவையெல்லாமே இப்படி இருக்கே சுவாமி தேவப்பெருமான சொல்லச்ச, அனுதின மணிமேஷைகி யோசனையில் நிர்விசேயம் அப்படிங்கிற அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபானந்ததானம் அனவதிக விபூதிம் அஸ்தி சைலேஸ்வரன் துவாம் அனுதினம் அனிமேஷைகி லோசனீர் நிர்விசேயம். அப்ப நீ துரக விகராஜ சந்தனாந்தோழிகாதிஷு, துரகம் குதிரவாகனம், துரக விககராஜ கருட வாகனம் கருட செய்தன் சந்தனம் தேரு ஆந்தோலிகாதிஷு பல்லாக்கு உற்சவம், அது ஒவ்வொரு உற்சவத்திலையும் அதிகம் அதிகம் அன்யாம். குதிரை வாகன அழகா இருக்கா, காஞ்சி இடத்துல யான வாகனத்துக்கும் ஏசல் உண்டு, குதிரை வாகனத்துக்கும் குதிரை வாகனத்துக்கும் ஏசல் உண்டு. ஏசல்னாக்க பிரம்மா குடுக்கிட்டு குடுக்கிட்டு ஓடுவேன், இந்த ஏகாம்பரேசர் கோயில் முன்னாடி அங்க பிரம்மா இருந்து விடுவேன். அதுல ரெண்டு ஏசலும் நன்னா இருக்கும். ஒரு யான வாகனத்தை அந்த ஏசல் இது பண்ணி போறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது அந்த சிவராதாயங்கள்லாம் அற்புதமா போவார், அந்த ஏசல் ரொம்ப அழகா இருக்கும். குதிரை வாகனம் இன்னும் அற்புதமா இருக்கும். ஏன் அப்படின்னாக்க, யானை வாகனத்துல பட்டர் உட்கார்ந்துட்டு இருப்பார், இத்தனை ஒரு கொடை அந்த இதுலயே இருக்கும், அந்த கொடை அப்படியே ஸ்திரமா நிக்கும், அதை பிடிச்சிக்க வேண்டாம். பட்டர் என்ன பண்ணுவாருனாக்க, யானை பாகன் மாதிரி தன்ன இது பண்ணிட்டு தலைவாக்கள்லாம் கட்டிட்டு ரெண்டு சாமரம் தான் போடுவேன், அவ்வளவுதான் பட்டர் காரியம், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா குதிரை வாகனத்துல அப்படின்னா ரெண்டு கொடை இருக்கும், இந்த ரெண்டு கொடையும் ஒழுங்கா பிடிச்சுன்னு வரணும். அந்த இடத்துல ஒரு மண்டபத்துக்குள்ள போகும் குதிரை, குதிரை வாகனம் ஏசல்ல மண்டபத்துக்குள்ள போகும். அந்த சமயத்துல ரெண்டு கொடையும் மேல இடிக்க கூடாது இல்லையா மண்டபத்துல, அதனால இந்த பக்கம் பெற்றரும் அந்த பக்கம் பெற்றரும் இப்படி சாட்சி பிடிச்சுப்பா. எழுந்தருள் பண்ணி ரொம்ப வேகமா ஓடுவா, வேகமா எழுந்தருள் பண்ணுவான் ஓடுவா. அந்த சமயத்துல அந்த கொடை பிடி கீழே உணர்ந்துடக்கூடாது, கொடை இடிக்க கூடாது, அதை ஜாக்கிரதையா அப்படி பிடிச்சுப்பா, அப்படி சாட்சி பிடிச்சுப்பா ரெண்டு கொடையும். ரொம்ப அழகா இருக்கும் அது. அது சேவிக்கிறதுன்றது நிஜமா கண்கொள்ளா காட்சி. எனக்கு யான வாகனம் ஏசுற காட்டிலும் குதிரை வாகனம் ஏசுற எட்டாம் நாள் தண்ணிக்கு ரொம்ப அழகா இருக்கும் அது. அது சேவிக்கிறது ரொம்ப பிடிக்கும், போய் சேவிச்சிருக்கேன். அதனால துரகம் அது அழகா, விகராஜன் கருடாழ்வார் உனக்கு இன்னும் நீ கருட சேவை தான் உனக்கு வசதின்றா அது அழகா. அல்லது தேர்ல நீ குச்சி குச்சி ஓடி வர நீ அது அழகா. அல்லது பல்லாக்குல இறந்து விடுற நீ அது அழகா. ஆர்மியல் பல்லக்கு எத்தனை பல்லக்கு பெருமாள், தங்க பல்லக்குல எழுறார், தங்க பல்லக்குல பெருமாள் இறந்து விடுறார், ஆண்டாள் இறந்து விடுவார். அந்த மாதிரி தேசியம் இறந்து விடுற தூப்பல் தேசியம் அந்த மாதிரி தங்க பல்லக்குல இறந்து விடுறேன். ஒவ்வொன்னு எப்படி இருக்கு தெரியுமா, அது அதிகம் அதிகம் அந்நான் இது அதிகமா அது அதிகமானு சொல்ல முடியாதான். அவ்வளவு அழகா அது. அதை பார்க்க பார்க்க மனசுல எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா. மனவதிக்கவே போகுதின் எல்லையற்ற ஐஸ்வர்யத்துடைய தேவப்பெருமாளோட அனுபவத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு சேவிக்கிறவனுக்கு வேற ஜென்மாவே வேண்டாம். இந்த ஜென்மாதான் நமக்கு சபலம். என்ன கம்பீரம், என்ன அழகு, என்ன அந்த அர்ச்சகால் எழுந்துள்ள பண்றதும். அர்ச்சகால் இருக்கிறதே அழகா இருப்பா, பெருமாள் அழகா இருப்ப, வாகனம் அழகா இருக்கும், கொடை அழகா இருக்கும், சாமரம் அழகா இருக்கும், எழுந்துள்ள பண்றது அழகா இருக்கும், அந்த கோஷ்டி அழகா இருக்கும், எல்லாம் ஒன்னா சேர்ந்து சோபிக்கிச்ச மனசு ஜென்ம சாப்பிட்டு தடைஞ்சுட்டுமே அப்படின்னு சொன்னிடும். ஜென்மபூமி சொர்க்காதிக்கு தெரியுது, நமக்கு ஜென்மபூமி காமிச்சு வரும் க்ஷேத்ராதீசர். அதனால அந்த க்ஷேத்ராதீசரான தேவப்பெருமாளை சொல்லிச்ச எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அனுதின மணிமேஷை எப்பொழுதும் நித்தியப்படி அணிமேஷை கண்ணையே மூட மாட்டாளாம். தோச்சனிகள் விஷயம் அந்த கண்களால் அப்படி அனுபவிச்சு அனுபவிச்சு சேவிக்கிறாராம். கண்ணை மூடாம என்ன அழகு, சாட்சான் மன்மத மன்மதா அப்படி எழுந்துள்றான் இந்த பெருமாள். எவ்வளவு அழகு, வாகனத்துல வருது அழகா, பல்லக்குல வருது அழகா, நேர வருது அழகான்னு தாராவகனத்தை இத லோகத்திலேயே எப்படி பாக்கணும் நாமோ. அதே ஒரு அழகான ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு சாந்தமான இடத்துல நல்ல குயில்கள்லாம் கூவணும், கிளைகள்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி இடத்துல தென்றல் காத்து வீச ஆனந்தமா உட்கார்ந்துட்டு கண்ணை மூக்கு தன்னுடைய மூக்குனுடைய நுனிய பார்த்துட்டு இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி எம்பெருமான தான் மனசுக்குள்ளேயே எப்பொழுதும் தியானம் பண்றானே ஒத்தன், அவனுக்கு எப்படி ஆனந்தமா இருக்கும். அவனுக்கு பெருமாள்கிட்ட அவன் நேர பேசுவானே, அவனுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். பெருமாள்கிட்ட பேசுச்சு பெருமாள் நேர ஓடி வந்துருவார். இப்படிப்பட்ட பக்தன் தானே எனக்கு வேணும், இந்த பக்தனை தானே நான் பாக்குறதுக்கு நான் ஏங்குறேன் அப்படின்னுட்டு சமஹாத்மா சுதுர்லபகா, அவனே மகாத்மா, அவனே ரொம்ப ரொம்ப ரொம்ப எனக்கு துர்லபன், நான் எல்லாருக்கும் கிடைச்சிடுவேன், ஆனா என்னை இப்படி ஏங்குறானே எனக்கு கோசரம், உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் விட்டுட்டு நானே கதின்னு இருக்கானே அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா ஒரு பக்தன் அவன் எனக்கு கிடைப்பான உபாசகன் அப்படின்னு ஏங்குறான் பாருங்க பெருமாள். அவன் ஓடி வந்து அவன் கிட்ட பேசுவான் கொஞ்சமாம் பெருமாள். நாம பெருமாள்கிட்ட கொஞ்சது போக பெருமாள் நம்ம கிட்ட கொஞ்சம் ஆரம்பிச்சிருவானா, அவ்வளவு ஆனந்தமா இருக்குமா. அப்படிப்பட்ட தாராவகனமான புத்தி இது. என்ன இப்பேற்பட்ட யோகம், இந்த யோகத்தை அனுப்பிச்சுதான் வியாசரும் சுகபிரம்மாதிகளும் பராசரரும் ஆனந்தமா மோட்சத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. அப்படிப்பட்டவா இந்த யோகம், இந்த யோகத்தை அனுஷ்டிக்கிறவா எல்லாம். இதை அனுஷ்டிக்கணும்னு சாமானிய மனுஷியாளுக்கு இது போராது, அவளுடைய மனசானது திருடமா இருக்காது, சஞ்சல புத்தி வரும். அப்போ ஒருமுகப்படுத்துறதுன்றது முக்கியம். இந்த நித்தியப்படி பண்ணணும் இல்லையா, நித்தியப்படி பண்ண வேண்டிய உபாசனத்துக்கு ஒருமுகப்படுத்துதல் தான் முக்கியமானது. மனசுதான் மன பிரகிரகமே வச்ச மனசுதான் கடிவாளம். கடிவாளத்தை ஒழுங்கா பிடிச்சிருந்தாங்க குதிரை ஒழுங்கா போகும். ஏற்கனவே அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இந்திரியானி ஹயானாகு என்ன முரட்டு குதிரைகள் இந்திரியங்கள், அந்த முரட்டு குதிரைகளாக இந்திரியங்களை அடக்கணும்னாக்க மனசாக கடிவாளம் இருக்கு பாருங்களோ அதை ஒழுங்கா பிடிச்சுக்கணும். அந்த மனச ஒருமுகப்படுத்தி நாம இறங்கினோம்னாக்க ஆனந்தமா இருக்கும் அந்த யோகம். அத பண்ணணும்னாக்க அதுக்கு சித்தைகாரியம் வேணும். அது வேணும்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த இது இருக்கு பாருங்க ஆசனங்கள்லாம் இதெல்லாம் உட்கார்ந்து எந்த பிரயத்தனமும் இருக்க கூடாது. மனசு ஒருமுகப்படுத்தி கையாட்டுறது காலாட்டுறது அதெல்லாம் பண்றது நடக்கிறது படுத்துக்கிறது இதெல்லாம் கூடாது. நிக்கிறதெல்லாம் அதெல்லாம் இல்லாம ஒரே மாதிரியாக மனசை ஒருமுகப்படுத்தி பெருமாளையே தியானிச்சுட்டு இருக்கணும். அப்படி தியானிச்சுட்டு இருக்கிறதுக்கு முக்கியம் ஒருமுகப்படுத்துதல். அந்த ஒருமுகப்படுத்துதலுக்கு முக்கியம் ஆசனாதி நியமங்கள். ஆசனமோ காலமோ தேசமோ அந்த நியமங்கள்லாம் இருந்தா தான் நம்மளால எல்லா அதனால மாதிரி ஆப்ரயம் அது பரியந்தம் அது பரியந்தம் நாம் என்ன பண்ணணும்னாக்க நாம் என்ன பண்ணணும்னாக்க பாட்டி கேள்வோம் பாட்டி கேள்வோம். நாம இந்த நியமங்கள் எல்லாம் அனுட்டிச்சா தான் இதெல்லாம் வரும். அதனால இத வந்து இங்க பிரகாசிக்கிற பிரகாசப்படுத்துற சூத்திரக்காரர் இந்த ஆசன அங்கத்தை விதிக்கல. இந்த ஆசன நியமம் கால நியமம் தேச நியமம் இவைகளெல்லாம் சொல்லி மனதை ஒருமுகப்படுத்தினாத்தான் நம்மளால உபாசனம் பண்ண முடியும். அந்த உபாசனமும் ஆப்ரயாணம் காலம் நம்ம முடிகிற கால பர்யந்தம் நம்மளுடைய தேகாசன பர்யந்தம் இதை அனுஷ்டிச்சே ஆகணும். அதை அனுஷ்டிக்கணும்னாக்க அதுக்கு இந்த சித்தை காக்கிரியம் வேணும். அந்த சித்தை காக்கிரியம் வேணும்னா இந்த ஆசனாதி நியமங்கள்லாம் வேணும். அதுக்கோசனம் நேரே தவிர்த்து இது அங்கமாக சொல்லப்பட்டுதான் நீ நினைக்க வேண்டாம் அப்படிங்கறத இங்க சாதிச்ச இங்க இதை சாதிக்கிற. இப்போ ஸ்லோகம் பாருங்க. வித்யாங்கம் பூர்வமுக்தம் கிமிக புனரசோ ஆசனாத்யங்கபாதம் திருஷ்டார்த்தாம்சம் விபஜ்ய பிரதயிதுமபி ந பிராக்ஷமாதி அங்கவாதாத் சத்யம் தியானாக்ய தாராவஹண மதிதசா துன்மஹம் சாதனீய சித்தைகாக்ரேன சர்வ பிரயதன விரஹே ஸ்யாதிதீதம் பிரகாஷ்யம். இங்க ஒருத்தன் கேக்குறான் புனருக்தியை கேக்குறான். குழந்தைய ஆச்சுமாங்கம்மா புனருக்தி தோஷத்தை ஆக்ஷேபம் பண்ணி கேக்குறான். என்ன என்ன வித்யாங்கம் வித்யாங்கம் இங்க சொல்லப்படுறது அப்படிங்கிறது எப்படி பொருந்தும் அவன் கேள்வி கேக்குறான். அதாவது பாருங்க வித்யாங்கம் பூர்வ முக்தம் இங்க வித்யைக்கு அங்கமா இருக்கிறது முன்னாடி சொல்லப்பட்டது முன்னாடி சொல்லப்பட்டது இங்க வந்து மூணாவது அத்தியாயம் நாலாம் பாகத்துல அது வித்யாங்கம் பூர்வ முக்தம் கிமிக புனக திரும்பவும் இங்க புனக திரும்பவும் கிமிக இங்க எதுக்கு என்னது உபாசனாதி அங்கவாதா அல்லது உபாசனாதி அங்க சிந்தா உபாசனம் முதலானவற்றினுடைய அங்கங்கள் உபாசனத்தை சொல்றது அதனுடைய அங்கங்களை சொல்றதுன்னா இங்க எதுக்கு சொல்லணும். அதான் ஏற்கனவே சொல்லியாச்சு மூணாம் அத்தியாயம் நாலாம் பாதத்துல முடிஞ்சிருச்சு அங்கபாதம் விஜய்களை மூணாம் பாதத்திலே சொல்லியாச்சு மூணாம் அத்தியாயத்துல திரும்பவும் இங்க எதுக்கு சொல்லணும். அது வேண்டாமே இல்ல இல்ல திருஷ்டார்த்தாம்சம் விபத்திய ஆஹா அங்க வந்து அதிருஷ்டாம்சம் தான் சொல்லப்பட்டது அதிருஷ்டார்த்த அம்சம் நேர பார்க்காத ஒரு வித்யானுசந்தானம் குணானுசந்தானம் அதெல்லாம் தான் சொல்லப்பட்டது. இங்க அப்படி இல்ல இது வந்து திருஷ்டார்த்தமான அம்சம் அங்கத்துல திருஷ்டார்த்த அம்சம் ஒண்ணு அதிருஷ்டார்த்த அம்சம் ஒண்ணு இருக்கு. திருஷ்டார்த்த அம்சம்ன்றது என்னது அப்படின்னாக்கா, ஆசன கல்பனம் இதெல்லாம் திருஷ்டமானது, அதிருஷ்டமானதெல்லாம் வேற வகைகள்லாம் உத்கீத வித்தியன்னு ஒண்ணு சொல்றோம். அந்த வித்தியெல்லாம் என்ன சொல்றது, அது மனசுக்குள்ளேயே தியானம் ரெண்டு தியானம் ரெண்டு இருக்கிறது, அது வந்து அதிருஷ்டார்த்தம் தானே, அதிருஷ்டார்த்த அம்சமாச்சு அது. அங்க இங்க ஆசனாதிகள்லாம் திருஷ்டார்த்தம், அது இங்க சொல்லப்படுறது அப்படின்றது நீ சொல்ல முடியாது. திருஷ்டார்த்தாம்சம் விபத்திய பிரதயித்தும் அது சொல்றதுக்கு அது ஸ்தாபிக்கிறதுக்கு அப்படிங்கிறது என்ன, அது கிடையாது. ஏன்னா பிராக்கு மூணாத்தியாய நாலாம் பாதத்திலேயே சமாதி அங்கவாதார் சமதமாத்தி பேதாத்துன்னு சொல்லி அங்க அவைகள்லாம் அங்கமா சொல்றது. அந்த இந்திரிய நிக்கிறாங்கன்னா நேரம் நம்ம பண்றது தான், அது திருஷ்டார்த்தாம்சம் தான். அது அது அதிருஷ்டார்த்தாம்சம் இல்லையே, திருஷ்டார்த்தாம்சம் தான் அது. அங்க திருஷ்டார்த்தாம்சத்தை அங்க சொல்றக்கேரு, அதனால அங்கேயே மாதிரி சொல்லாம இதையும், இதுவும் திருஷ்டார்த்தாம்சம், ஆசனாதிகள் சமதவாதிகளும் திருஷ்டார்த்தாம்சம், அதனால அங்கேயே சொல்ல வேண்டியது தானே. அது அங்க சொல்லாம இங்க சொல்ல வேண்டியது எப்படி, அது முடியாது அப்படின்னு அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபம். அதனால பௌனர்விக்தம் வருது, சொன்னதையே இங்க திருப்பி சொல்றாரே அப்படின்னு கேள்வி வந்தது. என்ன அதற்கு சமாதானம், சத்தியம் நீ சொல்றது ரொம்ப சரி. ஏன்னாக்கா இந்த உண்மையாவே நீ சொல்றது கரெக்ட், அங்கன்றது மூணாத்தியாயம் நாலாம் பாகத்துலதான் பிரச்சாரம் பண்ணி சொல்லணும், இங்க சொல்ல வேண்டிய பிரமேயம் அதுக்கு கிடையாது. அந்த விஷயத்துல நீ சொல்றது சரி, ஆனா நாங்க சொல்றது என்னன்னு புரிஞ்சுக்கோ, அங்கத்தை சொல்றத பத்தி எங்களுக்கு அபிப்பிராயம் இல்லை, அங்க எது நாங்க சொல்லவே இல்லை. வேற என்ன, தியானாக்கிய தியானம் என்கிற தாராவகனம் அதிதசா, தாராவகனம் தியானம்னா என்ன அர்த்தம், தைல தாராவது அவிச்சின்ன சந்தோஷ ரூபம் தானே, அதாவது இடைவெளியே இல்லாம உச்சேதமே வரக்கூடாது, அவிச்சின்னமா இருக்கக்கூடிய சிந்தனம் அதுதான தியானம். அதுக்கு பேர் தான் தாராவகனா, தாராவாகிக புத்தின்னு பேர். சொன்ன பாருங்க, ஐயம் கடகா ஐயம் கடகா, ஐயம் காமி ஐயம் காமினி, ஐயம் புத்திரஹா ஐயம் புத்திரஹா, இந்த மாதிரி வரக்கூடிய ஒரே சிந்தனை இதுதான் தாராவகன மத்தியின் பேரு. அதுதான் இந்த வித்ய உபாதனம் கூட அப்படிப்பட்டதுதான். அதாவது முதல் வாட்டி பெருமாளை நம்ம நினைக்கச்ச ஒரு ஸ்தோத்திர பாடத்தை சொல்லிங்க பாருங்கோ, ஒரு அதிகரணத்தை சொல்லி பாருங்கோ, இல்ல சாராவளியிலேயே ஒரு ஸ்லோகம், ஒரு ஸ்லோகத்தை நம்ம சேவிக்கிறோம். இத முதல் வாட்டி நம்ம கேட்கிற சமயத்துல அதனுடைய அர்த்தம் ஓரளவு புரிஞ்சிடும், ரெண்டாவது வாட்டி அதை கேட்கச்ச இன்னும் கொஞ்சம், மூணாவது இப்படி நாலு வாட்டி எட்டு வாட்டி கேட்க கேட்க அதனுடைய அர்த்தம் எவ்வளவு விசதமா போறது, எவ்வளவு ஆனந்தமா இருக்கு மனசுக்குள்ள. அதனால இந்த பகவத் சிந்தனன்றது இருக்குது, சிந்தனை பண்ண சிந்தனை பண்ண புது புது விஷயமா வந்துட்டே இருக்கும், புது புது விஷயம் பெருமாள் விஷயத்துல. பக்தியினுடைய காஷ்ட எப்படி வரும்னா, பகவானுடைய அனுபவம் எப்படி இருந்தாலும் அழகா இருக்கும். ஒரு விஷயம் பாத்துக்கோங்க, பெருமாளுக்கு மாலை சாத்துவா, திருவன்காப்பு சாத்துவா, திருவாதரணங்கள் சாத்துவா, வஸ்திரம் சாத்துவா, சில சமயம் வஸ்திரம் எல்லாம் கரண்டு போடும், சில சமயம் இந்த மாலைகள்லாம் கண்ணாமலா இருக்கும், கோணாமணலா திருவன்காப்பே கோணாமணலா இருக்கும், திருவாபரணங்கள் அது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தாக்கா நம்ம மனுஷியா கண்ணாமணும்னு பைத்தியம் வச்சுன்னு போறது பாருங்க, வெய்யும் நகையோ புஷ்பமோ ஆபரணத்து வஸ்திரமோ அதெல்லாம் போட்டு நன்னா இல்லையான்னு வெய்வோம், நன்னாவே இல்லையன்ட்டு. ஆனா பெருமாளை நம்ம சேவிக்கிறோம் பாருங்க, அந்த பெருமாளுக்கு எப்படி இருந்தாலும் அழகா இருக்கும் அற்புதமா, அது சேவிக்கிறவாழ் தெரிகிறது. அஞ்சாம் சமம் மோகினி அலங்காரம் பெருமாளுக்கு, கார்த்தால பெருமாள் கிளம்புவார், ரெண்டரை மணிக்கு எல்லாம் புறப்பாடு, ரெண்டரை மணிக்கு புறப்பாடுல ஆச்சரியமா இருக்கும் அந்த இது மாலையெல்லாம் சாதனை எழுறது, மூணு மூன்றரைக்கு தான் திரும்ப எழுந்துள்வார். அந்த சமயத்துல பெருமாள் பார்த்தா அந்த மாலையெல்லாம் வாடி போய் அப்படி இருக்கும், ஆனால் கார்த்தால அப்படியே புஷ்பம் விகசிச்சுட்டு இருக்கக்கூடிய புஷ்பத்தை பார்த்தா அது ஒரு அழகா இருந்திருப்பார், சாயங்காலம் வாடி போன புஷ்பத்தை சாத்தின்னா அது ஒரு அழகா இருக்கும். எல்லாமே அந்த பெருமாளுக்கு சேர்ற சமயத்துல அற்புதமா இருக்குது பெருமாள். பெருமாள் பிரசாதம் அப்படிதான், நெய்ய நெய்ய குத்தி இதை பண்ணாலும் சரி, ஆத்துல எப்படி பண்ணாலும் அந்த கோயில்ல பெருமாளுக்கு பண்ற பிரசாதத்தினுடைய வைபவம் இருக்கு பாருங்கோ, அத மாதிரி ஆத்துல வரமாட்டேன்றது. எப்பேற்பட்ட பிரச்சாரங்கள் பண்ணாலும் சரி, ஆனா கோயில்ல பண்ற பிரசாதத்துக்கு சுமை எதுவும் இல்லை, அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அந்த பிரசாதம். அது என்னது பெருமாள் சம்பந்தம் பகவத் அதெல்லாம் நவம் நவம் புதுசு புதுசா இருக்கு ஒவ்வொன்றுமே பெருமாளுக்கு பண்றது எது பண்ணும். அதனாலதான் கோயில பிரசாதம் எல்லாரும் பறக்கிறா. அந்த பெருமாளுடைய சம்பந்தம் என்ன சாப்பிடறதுக்கு இல்லாமடாவன்னா வந்து கேட்கணும். வேற ஜனங்கள் சில பேர் கேட்கலாம், மொத்தப்படி பெருமாள் பிரசாதம் கேட்கிறவாள்லாம் எதுக்குன்னா அந்த பகவத் சம்பந்தம் இருக்கிறதுனால அந்த பெருமாளுடைய பிரசாதத்துக்கு ஏற்றம் அதிகம், அவ்வளவு நல்லா இருக்கும் அது. அதுக்கோசரம் தான் அதெல்லாம் கேட்கறது. அதனால அத மாதிரிதான் இந்த பெருமாளுடைய தியான சிந்தனை தியானம் அது தாராவகனம் அது தாராவகன ஏதோ தொடர்ச்சியா வர்றது. ஒவ்வொரு சிந்தனையிலையும் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அந்த சிந்தனையுடைய மகத்துவம் அதிகமா இருக்கும். அது வரணும்னா எப்படி இருக்கணும், தூ தாராவகன மதி தசா தூ, அதாவது தாராவகன மதி தசா அந்த நிலை, அதுதானே சிந்தனைய சிந்தனைய தியானமே. அது அன்மகம் சாதனியா தூ அன்மகம் சாதனியா, அகம் அகசன பிரதிதினம் தினம்னு அர்த்தம், அன்மகம்னா பிரதிதினம் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் சாதனியா அந்த தியானமானது சாதிக்கப்பட வேண்டும். அதுவும் ஒரு துளி இடைவெளி கூட வரக்கூடாது, அந்த மாதிரி பகவத் சிந்தனை நமக்கு வந்துட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட தியானம் முக்கியம் நமக்கு, அது சாதிக்க வேணும். அது எப்படி சாதிக்கணும் தெரியுமோ, சித்தை காக்கிரியனே, அது சித்தை காக்கிரியம் இல்லை என்ன மனதனுடைய ஒருமுகம் கான்சன்ட்ரேஷன் அது இல்லைன்னு வச்சுக்கோங்க வரவே வராது. அதனால சித்தை காக்கிரியம் முக்கியம். ஆகவே சர்வ பிரயத்தன விரகே சியாத் அனைத்து பிரயத்தனம் பிரயத்தனங்கள் முயற்சிகள் அது எல்லாத்தையும் விட்டுடணும். இந்திரியங்களுடைய பிரவர்த்தி கூடாது எதுவா இருந்தாலும் சரி, எப்படி மனசை நலப்படுத்தி பார்க்கணும்னு பாத்துக்கணும். ஆகாரத்திலேயோ அல்லது விஷய சுகத்திலேயோ எதையுமே நம்ம வந்து திரும்பி பார்க்க கூடாது, அந்த சிந்தனையே வரக்கூடாது. அன்னைக்கே சொன்னோம் சுவாமி வந்து காலக்ஷேபம் சாதிச்சு திருவடியில ஒரே மாதிரி சப்பளம் கொட்டு எழுந்து விடுப்பார், அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படியே அந்த சோப்பு எறும்பு வந்துருமா, சோப்பு எறும்பு அப்படியே, அது சுவாமி அதை கண்டுக்கவே மாட்டேறோம், அந்த சிந்தனையே வராது சுவாமிக்கு. ஏன்னா காலக்ஷேபம் சாட்சின் இருக்கிறதுனால அந்த உற்சாகம், அந்த உற்சாகம் அது பிரம்ம அனுபூதியை கொடுக்கறது. பிரம்ம அனுபவத்தை அப்படி அனுபவிக்கிறது இதெல்லாம் அவருக்கு தெரியலையா, அந்த மாதிரி இருக்கணுமா. அதனால சர்வ பிரயத்தன வீரகே, அதனாலதான் சுவாமி காலக்ஷேபம் சாய்க்கிச்சு நாங்க கொட்டா விட்டோம்னு வச்சுக்கோங்க, தூக்கம் வருதா நாளைக்கு காலக்ஷேபம் வச்சுக்கலாம் போ, இன்னும் எழுப்புகிற சுவாமி காலை மாத்த கூடாது, கால் வலிக்கிறதுன்னா கால் வலி தெரியுது, காலக்ஷேபம் வேண்டாமனு சொல்லிடுவார். எப்படி தெரியுமா சுவாமியினுடையது, அந்த நியமங்கள் எல்லாம் சுவாமி வச்சுட்டு இருக்கவேதான் இன்னைக்கு ஓரளவு உட்கார முடியுது எங்களால, ஓரளவு ஞானம் அக்ஷராபியாசம் மாதிரி ஆயிருக்கு எங்களுக்கு, இல்லாத போனா அந்த அனுகிரகம் தான் காப்பாத்துறதுன்னு சொல்லணும். மத்தபடி அவருடைய இதுதான் அந்த ஸ்ட்ரிக்டா எங்களை பார்த்துட்டார், எப்படி நியமங்கள் எல்லாம் கொண்டு வந்தார் அந்த மாதிரி. இது வந்து ஒரு காலக்ஷேபம் ஞானத்தை சம்பாதிக்கிறதுலயே அப்படின்னாக்கா உபாசனம் பண்றதுல எப்படி இருக்கணும், சர்வ பிரயத்தன விரகே, எந்த பிரயத்தனமும் இருக்கக்கூடாது, அது அத்தனையும் விட்டுடணும். அதனால இந்த மாதிரி சாதனையா அன்வகம் சாதனையா தசா தாராவகனம் அதிதசா பிரதிதினம் தினந்தோறும் சாதிக்க வேண்டிய தியானம் என்கிற தாராவகன புத்தி தாராவாகிக புத்தி மாதிரி இருக்கக்கூடிய நிலை, அந்த நிலையானது சர்வ பிரயத்தன விரகே சியார், அனைத்து பிரயத்தனங்களையும் மனதை ஒருமுகப்படுத்தி விட்டுட்டோம்னாக்க பிரயத்தனங்கள்லாம் விட்டுணும், எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது, பகவத் சிந்தனை தவிர்த்து வேற ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னு அந்த பகவத் தியானமானது சித்திக்கும் என்பதற்கோசரம் இது இதம் பிரகாசியம், இந்த ஆசனாதி நியமங்கள்லாம் இங்க பிரகாசிக்கப்படுகிறது சொல்லப்படுகிறது. அது விசதீகரணம், பிரகாசியம் தான் விசதீகரணம் ஆனோம். இந்த மாதிரி உட்கார்ந்துக்கோ, இப்படி நீ உட்கார்ந்து பண்ணினாத்தான் உன்னால உபாசனம் பண்ண முடியும், மனச ஒருமுகப்படுத்த முடியும், இந்திரியங்கள் எல்லாம் அடக்க முடியும். அது சொல்றதுக்கோசரம் தான் இந்த மாதிரி சொல்றது. அதனால இந்த அதிகரணத்தினுடைய சாரமே இதுதான், மனதை ஒருமுகப்படுத்துதல், அந்த சித்தைகாக்கியம் அது வந்தாதான் இந்த உபாசனமே சித்திக்கும். பிரதிதினம் அதை பண்ணணும் இல்லையோ, அதுக்கோசரம் அந்த அத்தியாசம் கொண்டு வந்தாதான் நிற்கும் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இந்த அதிகரணம் வந்தது. அதனால பௌனருக்தி பௌனருக்தியமே கிடையாது. பௌனருக்தி தோஷம் சொன்னதையே திரும்பி சொல்றது, அல்லது அங்க சொல்ல வேண்டியதை இங்க சொல்ற அப்படின்லாம் கிடையாது. பாஷ்யகாரரோ சூத்திரகாரரோ இவாள்லாம் சாமானியப்பட்டவா இல்ல, எல்லாரும் இப்பேற்பட்ட ரிஷிகள். அது அவதானம் பாஷ்யகாரர், அவர் வியாசரோ சாட்சாத் திருமான் வியாசராய விஷ்ணு ரூபாயே அப்படின்னு சொல்றோம். அதனால வியாசரூபாய விஷ்ணுவே, விஷ்ணுவே வியாசரூபமா இருக்கார், வியாசரே விஷ்ணு ரூபமா இருக்கார். கிருஷ்ண துவைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபன் பராசரர் சொல்றார். பராசரர் மைத்திரேயர் தானா, தம் பிள்ளைய பத்தி அப்பா சொல்ற பெருமையா, என்னுடைய பிள்ளைன்னு கூட எங்க சொல்லல, கிருஷ்ண துவைபாயனான வியாசர நாராயணனா தெரிஞ்சுக்கோ. என்ன கோஷன்யோ போய் மைத்ரேய மகாபாரதே, மகாபாரதத்தை வேற யாரால பண்ண முடியும்? அதனால வியாசர வந்து சாமானிய மனுஷனாவோ ரிஷியாவோ நினைக்காத, சாட்சாத் நாராயணனுடைய அவதாரம் அப்படி ஸ்ரீமத்ரசுத்ரீஸ்வரர் சாட்சியிருக்கார் சுவாமி. அதனால வியாசன்றவர் அப்படிப்பட்டவர், அவர் போய் தவறா சொல்வாரோ அசங்கதமா சொல்வாரோ அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஆகையினால இதுதான் இங்க முக்கியம், இந்த சித்தைகாக்கிய சம்பாதனம். அது சம்பாதிச்சாதான் இந்திரிய நிகிரகங்கள்லாம் வந்துடும், அதனாலதான் உபாசனம் சித்திக்கும். அப்படிப்பட்ட உபாசனம் சைவதாராவத்து தினந்தோறும் அப்படி தாராவகனமதி நிலை, அந்த மாதிரி ஜென்மம் முழுக்க கடம்பரவரின்னு சொல்லணும். அது அதுக்கோசரம் இவ்வளவு தூரம் சொல்ற அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிற. இப்போ ஸ்லோகம் சேர்க்கலாம். நித்யாங்கம் பூர்வமுக்தம் திமிக புனரசௌ ஆசனாத்யங்கவாத திருஷ்டாத்மாம்சம் விபத்ய பிரதயிதும் அபின பிராக்ஷமாத்யங்கவாத சத்யம் தியானாக்கியதாராவகனமதிதசாம் பொன்மகம் சாதனீயாம் சித்தைகாக்ரியேன சர்வ பிரயதன விரஹே பிரகாசியம். இதுல அஞ்சு சூத்திரம் இருக்கு இந்த அதிகரணத்துல, அந்த அஞ்சு சூத்திரத்தையும் சுருக்கமா பார்த்துடலாம். ஆசீன சம்பவாத் தியானாச்ச அச்சலத்வம் சாபேக்ஷ்ய ஸ்மரந்தி ச எத்ர ஏகாக்ரதா தத்ர விசேஷாத் அப்படின்னு அஞ்சு சூத்திரம். இதுல முதல்ல சூத்திரம் ஆசீன சம்பவாத் அப்படின்னு இருக்கு. ஆசீன சம்பவாத் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆசீன ஏவ உபாசனம் குறியாத், ஆசீனனா அதாவது ஆசனத்துல உட்கார்ந்து, அதாவது உட்கார்ந்து கொண்டு இருப்பவனாக இவன் தியானம் பண்ணணும் அனுஷ்டிக்கணும். ஏன் சம்பவாத், என்ன சம்பவிக்கும், ஏகாகிர சித்ததா சம்பவம், சித்தை காக்கியம், இவன் உட்கார்ந்து பண்ணாதான் சித்தத்தினுடைய ஐகாகிரத்தை பண்ண முடியும், கொண்டு சம்பாதிக்க முடியும். ஏன்னா நின்றுண்டோ நடந்துண்டோ பண்ணினாக்க அப்ப பிரயத்தனம் வேணும், உட்காந்தாக்கா பிரயத்தனம் வேண்டாம், சுகமா உட்காந்துடலாம். உட்காந்துட்டாக்க அது சாஞ்சி உட்காந்துக்கணும்னு சொல்றது, கண்ணை மூடக்கூடாது. அதெல்லாம் சொன்னதுனால இங்க வந்து பிரயத்தனம் இல்லாம இருக்கும். படுத்துன்னு பண்ணலாமான்னா அது கூட கூடாது. ஏன்னா நித்ரா சம்பவம், நித்ரை அதாவது தூக்கம் வந்துடும் படுத்தன பண்ணினாக்க. அதனால ஆசீன சம்பவாத், ஆசீனையே உபாசனம் அனுதிஷ்டே, உட்கார்ந்துட்டேதான் உபாசனத்தை அனுட்டிக்கணும். ஏன் சம்பவாத், அதாவது சித்தை காக்கிரியம் அப்பதான் வரும், மனதை ஒருமுகப்படுத்துதல்றது அப்பதான் வரும்னு முதல் சூத்திரம். ரெண்டாவது தியானாச்ச அப்படின்னு சூத்திரம். அங்க வாக்கியம் அப்படின்லாம் இருக்கு. உபாதனம் என்ன அர்த்தம்? தியான ரூபம் தான் உபாதனம்ன்றது. அதனால ஏகாகிர சித்தத்தை அவசியம் பாவினா, அவசியம் பாவினி. இந்த ஏகாகிர சித்தம் இருக்கு பாருங்க, ஐகாக்கிய சித்தை காக்கியம், அது அவசியம் தேவை. ஏன்னா தியானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதையுமே சிந்தனை பண்ணக்கூடாது, விஜாத்திய பிரத்தியமே கூடாது. வேற எந்த பெருமாளை நினைக்கணும்னா பெருமாளை உண்டிதான் நினைக்கணும், வேற எதையுமே நினைக்க கூடாது. பெருமாளையே சேவிச்சுட்டு இருக்கணும். அந்த பக்கத்துல யார் இருக்கா, இந்த பக்கத்துல யார் இருக்கா, அவா எப்படினாலும் நம்மள இடிக்கிறாள், இதெல்லாம் வேண்டாம். போனது எதுக்கு? பெருமாளை சேவிக்கிறதுக்கு. அந்த சிந்தனையிலேயே இருங்கோ. அதனால இந்த சித்தை காக்கிரியம் வாங்கணும் அப்படின்னா அதான் தியானம். விஜாத்திய பிரத்தியமே வரக்கூடாது. எதை நம்ம நினைக்கிறோமோ அந்த சிந்தனை உண்டுதான் வரணும், அதுக்கு பேர் தான் தியானம்னு பேர். அதனால நிதித்யாசித்தியான்னு சப்தம் இருக்கு, தியானாச்சு. அந்த தியானம் இருக்கிறதுனாலயும், அதனால தியானம்னு இப்படி இதான லட்சணம். விஜாத்திய பிரத்தியம் இல்லாம எதை நினைக்கிறோமோ அதையே நினைக்கணும், அதுதான் சிந்தனம் சொல்றது. ஏகசீவ சிந்தனம், ஒன்னொன்னுதான் நினைக்கணும், அதுதான். அதனால தியானாச்சேன் ரெண்டாவது சூத்திரம். தியானாச்சேன்றதுனாலையும் சித்தை காக்கிரியம் சம்பாரிச்சு எதை நினைக்கிறேமோ வேற எதையும் நினைக்காம அதை உண்டி நினைச்சு தியானம் பண்றதுன்றது. மூணாவது சூத்திரம் அஜலத்வம் சாபேக்ஷிய அஜலத்வம். அங்க சில வாக்கியங்கள் இருக்கு சாந்தோக்கியத்துல, இந்த பூமி இருக்குது சில சமயத்துல பூமி பார்த்தா என்ன இது, இன்னைக்கு என்னவோ ஒரே நோவு மாதிரி இருக்குது பூமி, அப்படியே இது மௌனம் என்ன சொல்றாரு, நிசப்தமா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், நிசப்தமா இருக்குது. அந்த மாதிரி சொல்லச்ச இங்க வாக்கியம் தியாயதீவ பிருதிவி, தியாயதீவ அந்தரிக்ஷம், தியாயதீவ தியௌஹ, தியாயந்தீவ ஆபஹ. நம்ம அந்த இதுக்கு போறோம் பாருங்க, தனுஷ்கோடி அதுக்கெல்லாம் போனா அந்த இதுக்கு பாம்பன் அதெல்லாம் தாண்டி போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் அலை இருக்கும், இன்னொரு பக்கம் அலையே இருக்காது, சமுத்திரத்துல நடுவுல ரோடு போயிருக்குது, ஒரு பக்கம் அப்படியே அலை பிரவாகமா வருது, இன்னொரு பக்கத்துல அலையே இருக்காது. அதை பார்க்கச்ச ஏன் அது அப்படின்னு அப்படியே தியானம் பண்ற மாதிரி இருக்குதான், அது பிருதிவி தியானம் பண்ற மாதிரி இருக்கு, அந்தரிக்ஷம் அது தியானம் பண்ற மாதிரி இருக்குது, ஆகாசம் அப்படியே ஒண்ணுமே இருக்காது, சலனமே இல்லாம சமயத்துல. அந்த மாதிரி ஒவ்வொன்னுத்தையும் சொல்றது, ஜனங்கள்லாம் தியாயம் தியானம் பண்ற மாதிரி அமைதியா இருக்குது கடல் அப்படின்றோம், பர்வதங்கள்லாம் தியானம் பண்ற மாதிரி நிக்கிறது அப்படியே அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் அசலத்வஞ்ச அபேட்சிய, அப்படியே அசங்கிலே அசையில, அசையிலே அசையாத அபேட்சிச்சு அதை பார்த்துதான் இந்த மாதிரி தியாயதீவ பிரதிவி, தியாயந்தீவ, தியாயதீவ அந்தரிக்ஷம் எல்லாம் பிரயோகம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தியானம் சொன்னா எப்படி இருக்கணும், அசையவே கூடாது, அப்படியே மாறி இருக்கணும், இந்திரியங்கள் அசையக்கூடாது, மனசு அசையக்கூடாது, உடம்பு அசையக்கூடாது. அதனாலதான் கண்ணை கூட மூக்கு நுனிய பாக்கணும், வேற எத்தையும் பார்க்க கூடாது. வேற எதையா சிந்தனை பண்ணணும்னாக்கா கண்ணு அசையும், மனசு அசையும், இந்திரியம் அசையும், உடம்பு அசையும், காரியத்தை விட்டுடுவான், தபஸ் போயிடும். அதனால அசல பிரஞ்ச அபேட்சிய சொல்றது. அது ஓணும்னாக்க உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி மனசை அடக்கி பண்ணினாத்தான் முடியும், அதுக்கோசமே இது சொல்றது. அதனால உபாசனம் பண்றது உட்கார்ந்துதான் பண்ணணும். ஸ்மரந்திச பகவத்கீதையில வந்து ஸ்மிருதி இருக்கு, சுசோஜேசை பிரதிஷ்டாப்பிய அன்னைக்கே பார்த்தோம், ஸ்திரம் ஆசனம் ஆத்மனா, சுத்தமான தேசத்துல ஸ்திரமா இருக்கக்கூடிய ஆசனத்தை தனக்கோசனம் பிரதிஷ்டை பண்ணும், அதாவது நிலையா நிறுத்தி வச்சுடணும், நல்லா ஆசனத்தை போட்டுடணும். அத்திசிதம் ரொம்ப ஐட்டா இருக்கக்கூடாது, அதிநீதம் ரொம்ப கீழே இருக்கக்கூடாது, சேலா ஜினகுஷோத்தரம் வஸ்திரம் கிருஷ்ணாஜினம், அதன் பெயர்ல தர்பம், அல்லது தர்பம் அதன் பெயர்ல கிருஷ்ணாஜினம், அல்லது அதன் பெயர்ல வஸ்திரம். நமக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி. சத்ரீகா கிரமண கிருத்வா, அங்க உட்கார்ந்துட்டு மனச ஏகாக்கிரம், ஒண்ணுத்திலேயே மனசு போகணும் ஆத்ம தியானத்திலேயே. அத மாதிரி கிருத்வா யதசித்தேந்திரிய கிரியா, இந்திரியங்கள் சேஷ்டைகள் பிரவிற்த்தி இவைகள் எல்லாம் எத நியமனம் பண்றது, அடக்கின்னு அர்த்தம். அடக்கிட்டு உபவிஷ்யாசனே யுஞ்ச யோகமாத்ம விசுத்தையே உபவிஷ்ய ஆசனே, இந்த மாதிரி ஆசனத்துல உட்கார்ந்துட்டு யோகம் யுஞ்சியா யோகத்துல சேர்ந்துருங்கோ. எதுக்கு ஆத்ம விசுத்தையே, இது ஞான யோகத்தை பத்தி சொல்றது. அதன் பிறகு உபாசனம் பக்தி யோகம், அதுலயும் எப்படிதான் ஞான யோக கர்மயோகம் பண்ணி அதனால ஞான யோகம் வந்து, அதன் பிறகு பக்தி யோகம். அதனால ஆத்ம விசுத்தையே அப்படின்னு ஸ்மரந்துச்சே அப்படின்னு பெருமாளே ஸ்மிருதி கீதா கீதோபனிஷத்துல அனுகிரகிச்சுட்டேன். அதனால இதுவும் நமக்கு அனுகூலம், உட்கார்ந்துதான் உபாசனம் பண்ணணும். கடைசி சூத்திரம் எத்ரைகாக்ரதா தத்ரா விசேஷாத், ஏகாகிரதாதிரிக்த தேசகால விசேஷ அஸ்திரவனா. அதனால ஏகாகிரதா எங்க இருக்குதோ அங்கதான் இது முக்கியம். அந்த அத மாதிரி காலம், அத மாதிரி தேசம், அத மாதிரி ஆசனம், அதெல்லாம் நமக்கு அனுகூலமா இருக்கணும். அதுதான் உபாசனத்துக்கு தேசம் காலம்லாம். அதனாலதான் சமய சுஜோ சர்க்கரா வன்னி வாழுக்க அப்படின்னு தான் சொல்றது. கண்ணாமணான்னு வாசனை இருக்கக்கூடாது, கண்ணாமணான்னு அக்னி இருக்கக்கூடாது, சின்ன சின்ன கல் இருக்கக்கூடாது, அசுத்தமான இடம் இருக்கக்கூடாது, குண்டும் குழியுமா இருக்கக்கூடாது இடம். அந்த மாதிரி இடத்த நன்னா வச்சுட்டு அதுல உட்கார்ந்துட்டு உபாசனம் பண்ணணும். அதெல்லாம் ஏகாகிரதா ஏகாகிர சிந்தை வரணும், ஏகாகிர சிந்தை வரணும்னா அதுதான் இது. அதுக்கோசரம் இதெல்லாம் சொல்றது. அதனால இது அந்த வாக்கிய செய்யறது அப்படி சொல்லிடுச்சோம். அதனால எத்த ஏகாகிரதா தத்ர அவிசேஷா, அங்கதான் ஏகாகிரதா மனசு ஏகாகிரம் எப்ப வருமோ எங்க வருமோ அங்கதான் இந்த இது நியமிக்கப்படுறது. அதனால உட்கார்ந்துதான் உபாசனம் பண்ணணும், நின்றுண்டெல்லாம் பண்ணக்கூடாது, நடந்துட்டு பண்ணக்கூடாது, படுத்துட்டு பண்ணக்கூடாது. அதனால ஏகாக்கிர சித்தைகாக்கிரி வந்து அத மாதிரி பண்ணினாத்தான் உபாசனம் சித்திக்கோங்கிறத இந்த அதிகரணத்துல சாட்சி முடிச்சுட்டார். கவிதா கீக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அசத்குரு பரம்பராயை நமஹா.